காதல் பொன்மானே உந்தன் காவல் நான் தானே காதல் பொன்மானே உந்தன் காவல் நான் தானே நம்பி வந்த ராதையே ரெண்டும் உண்டு வாழ்விலே கண்ணீர் சிந்தாதே காதல் பொன்மானே உந்தன் காவல் நான் தானே சீதை துன்பம் போலே யாருக்கும் துன்பங்கள் இல்லை துன்பம் வேண்டாம் என்றால் இங்கே யாருக்கும் இன்பங்கள் இல்லை நீ பூவானால் நான் தேனாவேன் நீ வேறானால் நான் நீராவேன் மார்பில் சாய்ந்து விடு மறந்து தூங்கிவிடு காதல் பொன்மானே உந்தன் காவல் நான் தானே பொன்னாகும் கண்ணே ஆணையிடு இன்று ஓய்வு எடு காதல் பொன்மானே உந்தன் காவல் நான் தானே நம்பி வந்த ராதையே ரெண்டும் உண்டு வாழ்விலே கண்ணீர் சிந்தாதே காதல் பொன்மானே உந்தன் காவல் நான் தானே